ஆடினரு. அப்பப்பா நான் அப்பனல்லடா, தப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கே எவனோ பெத்த பிள்ளையோ, இங்கே வந்த தத்து பிள்ளையோ, ஆறினாரோ ஆறினாரினாரோ. அப்பப்பா நான் அப்பனல்லடா, தப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கே எவனோ பெத்த பிள்ளையோ, இங்கே வந்த தட்டு பிள்ளையோ, ஆறினாரு ஆறினாரினாரு. ஆறினாரு சொன்னால் நான் எங்கு போவேன். அப்பப்பா நான் அப்பனல்லடா, தப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கே எவனோ பெத்த பிள்ளையோ, இங்கே வந்த தத்து பிள்ளையோ, ஆறினாரோ ஆறினாரினாரோ. எனக்காகத்தானோ ஏற்பட்ட சட்டம், கணக்காக பிள்ளை பெறுகின்ற திட்டம், எனக்காகத்தானோ ஏற்பட்ட சட்டம், கடன்காரன் வந்தான் நடுங்காத நெஞ்சம், கடன்காரன் வந்தான் நடுங்காத நெஞ்சம், அடங்காத பிள்ளை அழுதாலே அஞ்சும். அப்பப்பா நான் அப்பனல்லடா, தப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கே எவனோ பெத்த பிள்ளையோ, இங்கே வந்த தத்து பிள்ளையோ, ஆறினாரோ ஆறினாரோ.